சேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. பாய்மரம் ஒன்று நான் விரித்தேனம்மா, புயல் வர கண்டு அதில் தவித்தேனம்மா. திசை மாறவே தடுமாறினே, அலை அதில் எழுதிடும் கவிதை என்றேன். மேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. ஜோதி என்றே இருளை போக்க இல்லை, தோணி என்றே நதியை கடக்க இல்லை. நிலவென்றே மேகத்திலே மறந்து கொண்டாளாம், மலரென்றே இருள்களையே மூடிக்கொண்டாளாம். கடல் என்றேன் அலைகளையே நிறுத்தி கொண்டாளாம், கடல் என்றேன் அலைகளையே நிறுத்தி கொண்டாளாம். காதல் என்றேன் இதயமதே இல்லை என்றாளாம், காதல் என்றேன் இதயமதே இல்லை என்றாளாம். மேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. சொப்பனத்தில் திளைத்திருந்தேன் ராமனுமாக, சுயம்பரத்தில் என்னை நினைத்தாள் ராவணன் போல. சீதையவள் வாழட்டுமே யுகம் யுகமாக, சீதையவள் வாழட்டுமே யுகம் யுகமாக. சீதை இருந்த பின்னும் உருகிடுமே அவள் நினைவாக, சீதை எரிந்த பின்னும் உருகிடுமே அவள் நினைவாக. மேகம்தான் இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. பாய்மரம் ஒன்று நான் விரித்தேனம்மா, புயல் வர கண்டு அதில் தவித்தேனம்மா. திசை மாறவே தடுமாறினேன், அலை அதில் எழுதிடும் கவிதை என்றேன்.